எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஐந்து லைலத்துல் கத்ர்களில் ஒரு லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்பட்ட மூன்றாவது லைலத்துல் கத்ரிலே, நாலாவது லைலத்துல் கத்ரிலே நாம் எல்லாம் லைலத்துல் கத்ருடைய பரிபூர்ணமான நன்மையை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்திலே இங்கு குழுமி இருக்கின்றோம். வல்ல ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் லைலத்துல் கத்ருடைய மகத்தான கூலியை பரிபூர்ணமாக தந்தருள்வானாக என்ற துஆ செய்த வண்ணம் இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அருமை சகோதரர்களே, ரமலான் முழுவதும் தினந்தோறும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அருள்மறை குர்ஆனுடைய விளக்கத்தை கேட்டு வந்தோம். அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை கொஞ்சம் நீங்க பொருளோட தஃப்சீரோட எடுத்து பார்ப்பீர்கள் எனால் அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய படிப்பினைக்காக நாம் திருந்துவதற்காக சீர்பெற்று வாழ்வதற்காக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப திரும்ப கூறுவான். ஒரு முக்கியமான அம்சத்தை பற்றி மீண்டும் மீண்டும் அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துவான். அதிலே பல நேரங்களில் சொர்க்கத்தை நமக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவான். இது அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. நரகத்தை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவான். இது அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. கியாமத்து நாளை பற்றி அல்லாஹ் அடிக்கடி நமக்கு நினைவூட்டுவான். இதுவும் அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதனுடைய அவசியத்தை பற்றி அடிக்கடி நினைவுறுத்துவான். இப்படி பல விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவுறுத்தும் பொழுது கொஞ்சம் வாலண்டியர்ஸ் நின்று கொஞ்சம் கதவை கண்ட்ரோல் பண்ணுங்க, ரொம்ப உள்ளே வராதிங்க, கொஞ்சம் இருக்கிறோம், கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க, நல்லா முன்னாடி இருக்க நல்லா நெருங்கி உட்காருங்க, நெருங்கி உள்ள வரது நின்றுங்க, தேசம் வெளியே வெயிட் பண்ணுங்க, வெளியே உட்காருங்க, வெளியே நல்ல ஸ்பீக்கர்லாம் கேட்கும், மேலே ப்ரொஜெக்ட் ஏற்பாடு பண்ணுறது மேலேயும் பாருங்க, வாலண்டியர்ஸ் கொஞ்சம் கதவை பூட்டிடுங்க, எழுந்திரிச்சு அர்ஜென்டாக போகணுங்கிறவங்க ஒரு நிமிஷம் டைம் தரேன் எழுச்சி போயிடுங்க, இடம் ரெண்டு எழுச்சி போகாதீங்க. கேட்டுக்கு வாலண்டியர்ஸ் எங்க போனாங்க? கொஞ்சம் வாலண்டியர்ஸ் கீழே தான் கொஞ்சம் கேட்டுக்கு வாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை பற்றி மீண்டும் மீண்டும் நினைவுறுத்தக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தாரை பல இடங்களிலே ரப்புல் ஆலமீன் மறுபடியும் மறுபடியும் அவங்கள போய் சொல்லிகிட்டே இருப்பான். சொல்லப்போனால் அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு சில சம்பவங்களையும் திரும்ப திரும்ப சொல்லுவான். அது யாரும் பார்த்தீங்கன்னா பனு இஸ்ராயல்கள், யூதர்கள். இந்த யூதர்களை பற்றி ரப்புல் ஆலமீன் மீண்டும் மீண்டும் அடிக்கடி அடிக்கடி பல சம்பவங்கள் ஒன்று பின்னால் ஒன்று. குரான எங்க எடுத்து பாருங்க, எந்த பக்கத்தை எடுங்க, அதில் ஒரு ரெண்டு ஆயத்து யூதர்களை பற்றி இருக்கும், ஒரு ரெண்டு வசனங்கள் பனி இஸ்ரவேலை பற்றி இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு இந்த யூதர்கள் குரானோடு அவர்களுக்கு அப்படி என்ன தொடர்பு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை மீண்டும் மீண்டும் அவர்களை பற்றி சொல்லும் அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராகிய நமக்கும் அவர்களுக்கும் அப்படி என்ன ஒரு உறவு என்று பார்ப்போம். எனால் அருமை சகோதரர்களே, மற்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உதாரணமாக குரானை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், ஏன்னா குரானை பின்பற்றி நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவான், ஏன்னா நீங்கள் ரசூல்லாவை பின்பற்றி வாழணுங்கிறதுக்காக. சொர்க்கத்தை பற்றி எல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லுவான், ஏன்னா நீங்கள் சொர்க்கத்தின் மீது ஆசைப்பட்டு வாழணுங்கிறதுக்காக. ஆனால் இந்த யூதர்களை பற்றி ரப்புல் ஆலமீன் சொல்வது எதற்கென்றால், மக்களே நீங்கள் இவர்களை போன்று ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. இந்த யூதர்களை போன்று நீங்கள் ஆகிவிடக் கூடாது. ஏனென்றால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள், எனக்கு பிறகு ஒரு காலம் வரும், என்னுடைய உம்மத்தினர்கள் எந்த அளவுக்கு யூதர்களோடு ஒத்துப்போவார்கள் என்றால், யூதர்களோடு எந்த அளவுக்கு இணைந்திருப்பார்கள் என்றால், ஹதுவன் நாலு பின்னால் இரண்டு செருப்புகள், வலதுகால் செருப்பு இடதுகால் செருப்பியும் அப்படி திருப்பி ஒட்டி வச்சா எப்படி இரண்டு செருப்புகள் ஒன்றுக்கொன்று அப்படியே ஈக்குவலா இருக்குமோ, ஒரே மாதிரி இருக்குமோ? வலதுகால் செருப்பு இடதுகால் செருப்பு வித்தியாசமா இருக்காது, ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒன்னே ஒட்டி வச்சா ஒரே மாதிரி இருக்கும். ஹதுவன் நாலு பின்னால் எப்படி இரண்டு செருப்புகள் ஒன்றுக்கொன்று அப்படியே ஒட்டி இருக்குமோ, ஒரே மாதிரி இருக்குமோ, அதே போன்று என்னுடைய உம்மத்தினர்கள் வருங்காலத்திலே யூதர்களை போன்று அப்படியே நடைமுறைப்படுத்துவதற்கும், யூதர்களை போன்று வாழ்வதற்கும், யூதர்களை பின்பற்றுவதற்கும் இவர்கள் ஆசைப்படுவார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை சொல்லியிருக்காங்க அந்த ஹதீஸை, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய மக்கள் இன்னைக்கு புது விருந்தாளிலாம் வந்திருக்கிறனால அந்த விஷயங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு என்றால், ஒரு யூதன் தன்னுடைய உடலை முறுக்கி கொண்டு பாம்பின் பொந்துக்குள் நுழைவானேயானால், நபிசல்லாம் சொல்றாங்க, ஒரு யூதன் தன்னுடைய உடலை முறுக்கி கொண்டு பாம்பின் பொந்துக்குள் நுழைவானேயானால், ஒரு மனிதன் தன்னோட உடலை சுருக்கிக்கிட்டு முறுக்கிக்கிட்டு பாம்புடைய பொந்தில் நுழையிறது சாதாரண விஷயமா? அது நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அப்படி நுழையிறான, அது எவ்வளவு கஷ்டமான விஷயம். தன்னோட உடலை சுருக்கிக்கிட்டு முறுக்கிக்கிட்டு அப்படியே சின்னதாக்கிக்கிட்டு ஒரு பாம்புடைய பொந்துக்குள் நுழைகிறான், அது எவ்வளவு கஷ்டமான விஷயம். ஒரு யூதன் அந்த காரியத்தை செய்வானேயானால் அவ்வளவு கஷ்டப்பட்டாவது என்னுடைய உம்மத்தினர் செய்வார்கள். அதாவது யூதர்களை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே அவ்வளவு சிரத்தை மேற்கொள்வார்கள், அவ்வளவு சிரமப்படுவார்கள். சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, யூதர்களை பின்பற்றாமல் நான் வாழ முடியாத உலகத்திலே, அவர்களை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையும் என்னுடைய உம்மத்தினருக்கு ஏற்படும். கடைசியா நபிசல்லான்னு சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்றால், யூதர்களில் ஒருவன் தன்னை பெற்ற தாயிடத்திலே விபச்சாரம் செய்வானேனால் என்னோட உம்மத்தினரும் சில மூதேவிகள் இப்படி வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட உம்மத்தினரும் சில மூதேவிகள் அப்படி வருவார்கள். அப்ப அந்த அளவுக்கு சகோதரர்களே, இந்த உம்மத், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உம்மத் யூதர்களோடு ஒத்து போறதுக்கு, யூதர்களோட இணங்கி போறதுக்கு, யூதர்களை அப்படியே அடி சுற்றி பின்பற்றி வாழ்றதுக்கு என்ன காரணம்? இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதனால்தான் இந்த யூதர்களுக்கு குர்ஆனிலே அல்லாஹ் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தான், மக்களே யூதர்களை பின்பற்றிடாதீங்க, அவனோட குணாதிசயம் இப்படி இப்படிலாம் இருக்கும், இப்படி இப்படிலாம் அவன் செயல்படுவான், இது இதெல்லாம் அவனுடைய ஆப்டிடியூடு, இது இதெல்லாம் அவனுடைய குணாதிசயங்கள், இதெல்லாம் அவனுடைய நடவடிக்கைகள், இதெல்லாம் அவனுடைய ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இவன் யூதன், யூதர்களை பின்பற்றக்கூடாது அப்படின்னு கவனமா இருங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரித்தான். அருமை சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்திலே தற்போதைய சூழ்நிலையிலே பலஸ்தீன் மக்களுக்கும் காசா மக்களுக்கும் ஏற்படக்கூடிய அழிவுகளை பார்த்து கதறாத உள்ளமே இருக்க முடியாது, கண்ணீர் வடிக்காம இதய கண்ணீர் வடிக்காத இதயமே இருக்க முடியாது. அப்படி எல்லாரும் நம்ம கதறோம், அழுகுறோம், இப்படி பாவங்க அநியாயப்படுறாங்களே பாவிங்க, இவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லையா, அல்லாஹ்வுடைய உதவி இறங்காதா, பதிலில் அல்லாஹ் உதவி இருக்கிறானே, உகதில் அல்லாஹ் உதவி இருக்கிறானே, இந்த மக்களுக்காக அல்லாஹ் உதவி இருக்க மாட்டானா என்று நாம் இயங்குகிறோம் சகோதரர்களே. ஆனால் இன்னைக்கு நடக்கிற இந்த அழிவை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதற்கு முன்னால் எவ்வளோ பெரிய திட்டமிடல்கள், எவ்வளோ பெரிய பிளானிங், எவ்வளோ பெரிய யூதர்களுடைய சூழ்ச்சிகள், அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று மிகைத்து இன்னைக்கு இந்த நிலையில் வந்திருக்கிறது. இது ஏதோ அவங்க நேற்று திட்டமிட்டு இன்னைக்கு குண்டை போட்டு ஆயிரக்கணக்கான மக்களை அழிக்கலை, இதற்கு முன்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுடைய சூழ்ச்சி, ஆயிரக்கணக்கான மாதங்களுடைய திட்டம், ஆயிரக்கணக்கான அறிவாளிகளுடைய பிளானிங், அது எல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு இந்த யூதர்களுடைய மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக, முஸ்லீம்களுடைய அழிவாக வந்து நிற்கின்றது. அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில் யூதர்களை பற்றி அல்லாஹ் யூதர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் பார்ப்போமேனால், அல்லாஹ் அவங்களை பற்றி அழகாக ஒரே வார்த்தையில் சொல்கிறான், யூதர்களை பத்தி நிறைய புத்தகங்கள் தமிழ்ல வந்துருக்குது, நிலமெல்லாம் ரத்தம் அப்படிங்கிற தலைப்பில் புத்தகம் வந்துருது, யூதர்கள் வாழ்க்கையும் வரலாறும் அப்படின்னு இதெல்லாம் நான் முஸ்லீம் எழுதுனது. முஸ்லீம் அல்லாதவங்க யூதர்களை பற்றி, பலஸ்தீனை பற்றியும், யூதர்களுடைய இஸ்ரேலை பற்றியும் அவர் எழுதின புத்தகங்கள். தமிழ்லேயும் நிறைய புத்தகங்கள் வந்துருக்குது. அருமை சகோதரர்களே, இவர்களுடைய முன் சென்ற வரலாறை கொஞ்சம் பார்ப்போம். என்னால் அல்லாஹ் சொன்னாம பாருங்க, தில்லா ஐனமா சுகிஃபு, அவங்க எங்கே போனாலும் சரி அவர்களுக்கு அழிவு தான், இழிவு தான், அழிவு சொல்ல இழிவு கேவலந்தாங்கிற அல்லாஹ், அவங்க எங்கே போனாலும் அவர்களுக்கு கேவலந்தான் அப்படிங்கிறான். இங்கே ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். எங்கே போனாலும் என்பதனுடைய பொருள், இவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, நாடோடிகளாக ஊர் சுற்றி கொண்டே இருப்பாங்க. யூதர்கள் நாடோடிகளாக ஊர் சுற்றி கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்ல. எங்கே போனாலும் ஒரு இடத்துல இருக்க மாட்டான். கொஞ்ச நாளைக்கு பலஸ்தீனில் இருப்பான், கொஞ்ச நாளில் ஜோர்டானில் இருப்பான், கொஞ்ச நாளைக்கு ஐரோப்பா நாடுகளில் இருப்பான், கொஞ்ச நாளைக்கு அமெரிக்காவில் இருப்பான், கொஞ்ச நாளைக்கு ரோமில் இருப்பான், கொஞ்ச நாளைக்கு ரஷ்யாவில் இருப்பான். இப்படி உலகம் முழுவதும் அவர்கள் சுற்றி கொண்டே இருப்பார், சுற்றி கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு இடம் கிடையாது. ஏன் ஏன் இந்த நிலைமைக்கு அல்லாஹ் ஆளாக்குனா அவங்கள? சகோதரர்களே, யூதர்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினாகிய நமக்கு அல்லாஹ் படிப்பினை வச்சிருக்கிறான். யூதருடைய ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ் நமக்கு படிப்பினை வச்சிருக்கிறான். ஏன் இவர்களுக்கு அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு இழிவை கொடுத்தான்? மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு, யூதர்களுக்கு மூசா அலைஹி ஸலாத்து அல்லாஹ் நபியை அனுப்பி வச்சான். அந்த நபி மூசா அலைஹி ஸலாம் யூத இந்த பனி இஸ்ரவேல்களை பாதுகாப்பதற்காக எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஃபிரோன்ட்டேந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க, கூப்பிட்டு வந்து ஒரு மைதானத்தில் தங்க வச்சாங்க. செங்கடலை தாண்டின உடனே மைதானத்தை தங்க வைக்கிறாங்க. அங்கே நபியே எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது வேணும், தங்குறதுக்கு வீடு வேணும்ண்டாங்க. அல்லாஹ் வல்லல்னா அலைஹிமுல் ஹமாம் அன்சல்னா அலைஹிமுல் மண்ண செல்வா, அவர்களுக்கு நாம் மேகத்தையே குடைபிடிக்க வைத்தோம், மண்ணு செல்வா என்ற உயர்தரமான இரணத்தை வானத்திலிருந்து இறக்கி கொடுத்தோம் அல்லாஹ் சொன்னான். யார் உலகத்தில் இதுவரை எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் செய்யாதது, அவங்களுக்கு வீடே தேவையில்லை, மேகத்தையே அல்லாஹ் குடையா பிடிக்க வச்சான். ஒரு மைதானத்தில் தங்குறாங்க, தீஹ் மைதானம், வாதிய தீஹ், தீஹ் மைதானம். இப்பவும் துர்சினாய் மலைப்பகுதியிலே, சினாய் மலைப்பகுதியிலே அந்த மைதானம் இப்போ இருக்குது. அங்கே வந்து தங்குறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு வானத்தை மேகத்தை குடைபிடிக்க வைத்து அவர்களுக்கு வானத்திலிருந்து மண்ணு செல்வா என்ற அற்புதமான இரணத்தை அல்லாஹ் இறக்கினான். அதை சாப்பிட்டு அல்லாஹ் சுக்ர செய்ய வேண்டியதானே, நன்றி கடத்தனமாக நடந்தாங்க. ஏன்னா இந்த யூதர்களுக்கு இயற்கையாகவே ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னால், இயற்கையாக ஒரு குணம் என்ன சொன்னால், யாரையும் மதிக்க மாட்டானுங்க, கடுமையான ஆணவம் பிடிச்சவனுங்க, கடுமையான ஆணவம், திமிர். அவர் எப்போ ஒவ்வொரு யூதன் என்ன நினைப்பான்னா, என்னுடைய தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் நிகழ்வு நினைப்பான். அந்த சாமிக்கு பின்னாடி தான் இருக்கும்ல, தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம். ஒவ்வொரு யூதனுடைய மனநிலை என்ன சொன்னால், எனக்கு என் தலைக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் இருக்குது, அதாவது நான் ரொம்ப உயர்ந்தவன், எல்லாரும் நான் தான் உயர்ந்தவன். ஏன் மதினாவுக்கு வந்த பிறகு அப்பாவி அரபு மக்கள் அவங்களுக்கு பெரிய அளவில் நன்மத்தியமெல்லாம் ஒன்றும் தெரியாது, முரட்டு மக்கள் அவ்வளோதான். கொஞ்சம் முரட்டு மக்கள், கொஞ்சம் படிப்பறிவு கிடையாது, காட்டு மிராண்டி தரமாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப சாதாரணமான உள்ளங்குடையவர்கள், வெள்ளந்திக்குவாங்க அந்த மாதிரி வெள்ளந்தியான மக்கள். அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே இந்த யூதர்களால் ஜீரணிக்க முடியாமல் என்ன சொல்லுவாங்க, நீ என்ன தான் இஸ்லாத்தை எடுத்துக்கப்பா, நஹ்னு அப்னா உல்லாஹி வஹிப்பாஹு, நஹ்னு அப்னா உல்லாஹி வஹிப்பா, நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அவனுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் நாங்கள் தான் என்று அப்பாவி மக்களை கிண்டல் பண்ணுவாங்க சஹாபாக்களை. யார் இந்த யூதர்கள்? அந்த அளவுக்கு இயற்கையாக எப்போவுமே இவனுக்கு தன்னுடைய தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருப்பதாக இவன் தன்னைத்தானே கற்பனை செய்து கொள்வான். இந்த யூதனுடைய இந்த திமிர், இந்த ஆணவம் தான் அந்த மூசா அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய கவுமா இருக்கும் பொழுதும், மூசா அலைஹி ஸலாத்துடைய வம்சமாக இருக்கும் பொழுதும், அவங்களுக்கு அடிபணிஞ்சு நடக்கும் பொழுதும் இந்த யூதர்கள் அந்த தீஹ் மைதானத்தில் அல்லாஹ் கொடுத்த இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தாமல், நபியே இங்கேருந்து எங்களை கூப்பிட்டு போங்க, தண்ணி வேணும்னு கேட்டாங்க. மூசா அலைஹி ஸலாம் அல்லாஹ், மூசா அலைஹி ஸலாம் அல்லாஹ் கேட்டாங்க, யா அல்லாஹ் சாப்பிட்டான், எல்லாம் மண்ணு செல்வா இறக்கிட்ட தின்னுட்டான், பாவி தண்ணி கேட்குறான். மூசா அலைஹி அல்லாஹ் போய் கேட்டாங்க, அல்லாஹ் சொன்னா ஃபதரி பி அசாக்கல் ஹஜர், உங்களுடைய அசா வைத்து ஒரு கல்லை அடியுங்கள், கல்லை அடித்தாங்க. ஃபன் ஃபஜரத் மின் ஹுஸ்னத்தா ஆஷரத் ஐனா, அதுலேருந்து 12 ஊற்றுகள் கிளம்பி போச்சு. ஏன் 12 ஊற்றுகள் அல்லாஹ் புறப்பட வச்சா, இவன் 12 குரூப்பாக பிரிஞ்சு கிடந்தான், அங்கே தண்ணி பிடிக்கிறதுல அந்த அடிச்சிக்க கூடாதுங்கிறதுக்காண்டி அல்லாஹ் என்ன பண்ணா, ஒவ்வொரு குரூப் தனித்தனி ஊற்று போ, குடிச்சிட்டு போ அப்படி. இப்படி எந்த சமுதாயத்துக்கும் செய்யாத அற்புதமான ஏற்பாடுகளையும் அற்புதமான நடைமுறைகளையும் இந்த யூதர்களுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சான். ஆனாலும் சகோதரர்களே, இந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கல. ஏன்னா இயற்கையாக எனக்கு ஆணவம் பிடிச்சவனாச்சே, திமிர் பிடிச்சவனாச்சே. எவன் ஒருவன் ஆணவம் பிடித்து அழைகின்றானோ அவன் சகோதரர்களே நிச்சயமா அல்லாஹ் இடத்தில் வெற்றி பெற மாட்டான். ஏன்னா இந்த யூதர்களை பத்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த யூதர்கள் ஆணவம் பிடித்தவர்கள், தாங்கள் மட்டும்தான் நேர்வழியில் இருப்பதாக நம்புவவர்கள், தாங்கள் மட்டும்தான் சொர்க்கத்து போறான் நம்புறவங்க. என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அந்த எண்ணம் வந்துடக்கூடாது, என்னுடைய உம்மத்துக்கு அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. அதனாலதான் அதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாளை கியாமத்து நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு மனிதனா சொர்க்கவாதி, மற்ற அனைத்து மனிதர்கள் நரகவாதிகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து ஆரம்பிச்சு கியாமத்து நாள் வரைக்கும் எத்தனை கோடி மனிதர்கள் வந்தார்களோ அத்தனை பேர் நரகவாதிகள், ஒரே ஒருத்தர் தான் சொர்க்கவாதி என்று அல்லாஹ் அறிவிப்பானையானால் அந்த ஒரு சொர்க்கவாதி நானாக இருப்பேன் என்று ஆதரவு வைப்பேன். அந்த சொர்க்கவாதி நானாக தான் இருப்பேன் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு உண்டு. அதே நேரத்தில் அத்தனை பேரும் சொர்க்கவாதிகள், ஒரே ஒருத்தர் நரகவாதி என்று அல்லாஹ் அறிவிப்பானையானால் அந்த ஒரு நரகவாதி நானாக இருப்பேன் என்று அஞ்சுவேன். இதுதான் சகோதரர் ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய தன்மை. அல் ஈமான் பைன் அல் ஹௌஃபி வ ரஜா, ஈமான் என்பது அச்சத்திற்கும் நம்பிக்கைக்கும் இடைப்பட்டதாக இருக்கணும். அங்கே அச்சம் இருக்கணும், அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவானோ என்ற அச்சம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், ரப்புல் ஆலமீன் அருளாளன் நிச்சயம் எனக்கு அவனுடைய அருளால் என்னை மன்னிப்பான் என்ற நம்பிக்கை இருக்கணும். இப்படி அச்சத்திற்கும் நம்பிக்கைக்கும் இடைப்பட்டது தான் ஈமான் என்பது. ஆனால் இன்னைக்கு யூதருடைய குணம் முஸ்லீம்களிடத்தில் வந்து நாங்கள் மட்டும்தான் பியூர் சொர்க்கவாதிகள், நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு போவோம், எங்களை தவிர எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க என்று ஒருவன் நம்புவானையனால் நினைப்பானையனால் நான் மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போவேன், அல்ல என்னை சார்ந்தவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க, அல்ல நான் சொல்ற கேட்கறவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க என்று ஒருவன் நினைப்பானையனால் சகோதரர்களே அவன் யூதனுக்கு ஒப்பாவான், அவன் யூதனுக்கு ஒப்பாவான். இந்த குணம் யூதருடைய கெட்ட குணம். ஒரு உண்மையான மூமினுடைய குணம் என்ன? அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு பாருங்க, அதுதான் உண்மையான மூமினுடைய குணம். அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னதான் உண்மையான மூமினுடைய சிஃபத்து. என்ன சிஃபத்து? அல்லாஹ் என்னை தண்டிக்கவும் கூடும், என் மீது என்னை ரட்சிக்கவும் கூடும். அல்லாஹ் என்னை தண்டிக்கவும் கூடும், என்னை ரட்சிக்கவும் கூடும். ரப்புல் ஆலமீன் என்னை ரட்சித்தால் அது அவனுடைய கிருபையினால், ரப்புல் ஆலமீன் தண்டித்தால் அவது நான் செய்த பாவத்தினால். இந்த அச்ச உணர்வு சகோதரர்களே ஒவ்வொரு மூமினும் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால தான் யூதர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த குணாதிசயங்கள், இந்த கெட்ட குணங்கள் நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது. அடுத்ததா இந்த யூதர்கள்ட்ட உள்ள ஒரு மோசமான குணம் என்னன்னு சொன்னா, அடுத்ததா இந்த யூதர்கள்ட்ட உள்ள மிக மோசமான குணம் என்னன்னு சொன்னா, நம்பகத்தன்மையற்றவர்கள், நம்பிக்கை துரோகிகள், நன்றி கெட்டவர்கள், நம்பிக்கை துரோகிகள். இந்த நன்றி கெட்டுத்தனமும் இந்த நம்பிக்கை துரோகமும் தான் இந்த யூதர்களை ஊர் ஊரா சுத்த வச்சது, ஊர் ஊரா சுத்த வச்சது. கொஞ்சம் அவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா சகோதரர்களே, அதாவது ஒரு கட்டத்தில் எல்லாரும் அவங்களை அடித்து விரட்டுறாங்க, எல்லாரும் அந்த யூதர்களை எல்லா நாட்டிலையும் அடித்து விரட்டுறாங்க, எங்கேயுமே அவங்களுக்கு அடைக்கலாம் இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா நெப்போலியன் போனபால்டு, நெப்போலியன் போனபால்டு, நெப்போலியன் அவருக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. என்னதுப்பா இதெல்லாம் நான் ஏளனம் பண்ணிக்கிட்டு இருந்தால் எனக்கு பயானுக்கு பெரிய டிஸ்டர்பாக இருக்கும். கார் நிற்கிது, வண்டி நிற்கிது அப்படின்னு சொல்லி. TN22CJ 6836 ஹோண்டா காரு, யாரும் அவங்க போய் அவங்க காரை கொஞ்சம் எடுத்து விடணுமா. TN22 6836 இந்த மாதிரி அறிவிப்புலாம் தேசி கொண்டு வராதிங்க இனிமே. என்ன சொல்லிட்டு இருந்தேன், நெப்போலியன் போன பால். இவங்க உலகம் பூரா சுற்றி எல்லா நாட்டிலையும் விரட்டி விடுறாங்க அவங்கள. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களை ஐரோப்பியர்கள் மனிதர்களாக மதித்தது கிடையாது, யூதர்களை மனுஷங்களாக மதித்தது கிடையாது. இங்கிலாந்துலேருந்து துரத்தப்பட்டாங்க, பின்லாந்துலேருந்து துரத்தப்பட்டாங்க, செக்கோஸ்லாவியாலேருந்து துரத்தப்பட்டாங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து துரத்தப்பட்டாங்க, ஸ்பெயின்லேருந்து துரத்தப்பட்டாங்க, யுகோஸ்லாவியா துரத்தப்பட்டாங்க, இத்தாலியிலேருந்து துரத்தப்பட்டாங்க, நெதர்லாந்துலேருந்து துரத்தப்பட்டாங்க. எத்தனை ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறதோ அத்தனை நாடுகளும் இவர்களை ஒரு மனுஷனாக மதிச்சது கிடையாது, வரலாறுல மனுஷனாக மதிச்சது கிடையாது, வரலாறு எழுதுறாங்க. ஏன்னா ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் அழகா, எனக்கு அந்த வரலாறுலாம் படிக்கும்போது ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தையின் மீது அப்படியே ஒரு அளப்பரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுச்சு. எவ்வளோ தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், ஐநமா சுகிஃபோ, அவர்கள் நாடோடிகளாக எங்கு தான் ஓடி அலைந்தாலும் சரி அவர்களுக்கு இழிவுதான். கேவலம்தான். இப்படி எல்லாரும் விரட்டப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரே ஆள் யாரும் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் போனபால்ட். அவர் தான் யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரே நபர். என்ன அடைக்கலம் கொடுத்தா, அது ரொம்ப உஷார அடைக்கலம் கொடுத்தாரு. பிரெஞ்சு புரட்சி நடந்து அந்த பிரெஞ்சு புரட்சியிலே நெப்போலியன் போனபால்ட் அவர் அந்த நாட்டு அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அவர் நல்ல மனுஷன் நெப்போலியன். பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லி அவரை பற்றி ஒரு கருத்து இருக்குது, அது எந்த அளவுக்கு ஆதாரப்பூர்வமானு தெரியல. அவர் பிற்காலத்தில் அதாவது நம்மூரில் உள்ள திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹியோட தொடர்பு கொண்டு குரான் பிரான்சில் பிரெஞ்சில் மொழிபெயர்த்து பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அந்த நல்ல மனுஷன் இந்த யூதர்களை பார்த்து இறக்கப்பட்டார். இறக்கப்பட்டு அவங்களுக்கு பிரான்சில் தங்குமிடம் கொடுத்தார். ஒரு கட்டத்தில் எந்த நிமிச்சு அந்த நெப்போலியனையே அழிப்பதற்கு திட்டமிட்டார்கள். நெப்போலியனை அழிப்பதற்கு திட்டமிட்டார்கள். ஏன் நெப்போலியன் போனபால்ட் வந்து துருக்கி ஹிலாபத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் நெருக்கமான தொடர்பு இருந்தாரு. துருக்கி ஆட்சியாளர் நல்ல நெருக்கமா இருந்தாரு, நல்ல தொடர்பு வச்சிருந்தாரு. இங்க இந்தியாவிலே திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி தொடர்பு வச்சிருந்தாரு. இது அவருடைய தனிப்பட்ட தொடர்பு. ஆனா இவங்க வேலை என்ன பண்ண, இறக்கப்பட்டு எல்லா நாடுகளும் அடிச்சு துரத்திய நேரத்தில் பிரான்சில் மட்டும் அடைக்கலம் கொடுத்தார். ஆனால் அங்கேயும் அவருக்கு துரோகம் பண்ணி கடைசியில் அங்கிருந்து துரத்தப்பட்டார்கள். ஆக இவருடைய கெட்ட குணம் நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை துரோகம். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயத்துல் முனாஃபிக் சலாசுன், முனாஃபிக்குகளுடைய அடையாளங்கள் மூன்று. ஏன்னா மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வந்த பிறகு முனாஃபிக்குகளாக இருந்த பெரும்பாலும் யாரு, யூதர்கள். முனாஃபிக்குகளாக மாறினது யாரு, யூதர்களாக மாறினாங்க. ஏன்னா மக்கால் இருக்கிற வரைக்கும் ஒன்று எதிரிகள் இல்லை நண்பர்கள், அதாவது மூமின்கள் அல்லது காஃபிர்கள் அப்படிதான் இருந்தாங்க மக்கால. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் மதீனாவில் இருந்த எல்லா அரபு மக்களும் மூமினா மாறினாங்க. பெரும்பாலான யூதர்கள் யூதர்களாக இருந்தாங்க. அந்த யூதர்களில் சிலர் தான் முனாஃபிக்காக மாறினாங்க. வெளிரங்கத்தில் ஈமான் கொண்டு உள்ரங்கத்தில் மறைச்சு வச்சிருந்தாங்க குஃப்ரை. அப்போ இந்த முனாஃபிக்களுடைய நயவஞ்சமாக அடையாளத்தனமாக சொல்ல சொன்னாங்க மூன்று விஷயங்கள். ஆயத்தில் முனாஃபிக் சலாசன், ஒரு முனாஃபிக் நயவஞ்சகனுடைய அடையாளம் மூன்று. இது ஹத்தச கதிப, பேசுனா பொய்யே பேசுவான். இது அத்துமின ஹான, அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் நம்பிக்கை துரோகம் செய்வான். இதா வாத அகலஃப, வாக்கு கொடுத்தால் வாக்கை ஈஸியாக மீறிட்டு போயிடுவான். அது அன்னைக்கு சொன்னையா போயா அப்படின்னு போயிட்டே இருப்பான். இந்த மூன்றும் யூதர்களுடைய கூட பிறந்த குணம், பொய் பேசுறது, வாக்கு மீறுறது, நம்பிக்கை துரோகம் செய்கிறது. இந்த கெட்ட குணங்கள்னால தான் யூதர்கள் எல்லா நாட்டிலும் அடுத்து துரத்தப்பட்டார்கள், துவம்சம் செய்யப்பட்டார்கள். நம்ம வரலாறுல கேள்விப்பட்டதெல்லாம் யூதர்கள் வந்து ஹிட்லர் கொண்டா, ஹிட்லர் வந்து 60 லட்சம் பேரை கொண்டா, கொண்டுட்டு அவனுடைய சுயசரிதை, ஹிட்லர் தன்னுடைய சுயசரிதை தான் மீன் கைஃப். இந்த ஹிட்லருடைய புத்தகம் பேர் மீன் கைஃப். அந்த மீன் கைஃப்ங்கிற புத்தகத்தில் ஹிட்லர் எழுதுறான், நான் சுமார் 75% யூதர்களை கொன்று விட்டேன், மீது 25% உயிரோடு விட்டுட்டு போகிறேன். 25% யூதர்களை உயிரோடு விட்டுட்டு போகிறேன். ஏன் தெரியுமா, வருங்கால வரலாறு இந்த 25% யூதர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்பதை வருங்கால சந்ததி உணர்ந்து நான் செய்தது சரிதான் என்று சொல்ல வேண்டும்ங்கிறதுக்காண்டி. மொத்தத்தையும் அழிச்சா என்ன என்ன சொல்லுவாங்க, கொடுங்கோலன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன கொடுங்கோலன், அராஜகம் பிடிச்சவன், பாவி, இப்படி அநியாயமாக ஒரு சமுதாயத்தையும் அழிச்சிட்டான் அப்படின்னு அந்த அவப்பேர் எனக்கு வரும். நான் 25% விட்டுட்டு போகிறேன். ஏன் தெரியுமா, வருங்கால சந்ததி பார்த்துட்டு அட பாவி இந்த 25% இந்த பாடுபடுத்துகிறானே, மீதி மொத்தமாக இருந்தால் என்ன பாடுபட்டுருப்பாங்க படுத்திருப்பாங்க அப்படின்னு நான் செய்த இந்த காரியத்தை நியாயப்படுத்துங்கத்தானே கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு நான் ஹிட்லர். ஆனால் ஹிட்லரால் கொல்லப்பட்ட யூதர்களை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அருமைக்குரியவர்களே, உலகளாவிய அளவில் யூதர்கள் பெரும்பாலும் கொல்லப்பட்டது கிறிஸ்தவர்களால். கிறிஸ்தவர்களால் சிலுவை யுத்தம் கேள்விப்பட்டு குருசேட் வார், குருசேட் வார் சிலுவை யுத்தம் 300 வருஷம் நடந்து தொடர்ந்து உலகத்திலேயே நீண்ட போர். அது சிலுவை போரில் இழுவை போர், அது சிலுவை போரில் இழுவை போர். அப்படி இழுத்துக்கிட்டே போச்சு எத்தனை வருஷம், 300 ஆண்டுகள். இந்த 300 ஆண்டுகளிலே கிறிஸ்தவர்கள் படையெடுத்து வருவார்கள். எங்கே, பலஸ்தீன் மீது, ஜெருசலத்தை கைப்பற்றுவதற்காக படையெடுத்து வருவார்கள். முஸ்லீம்கள் தடுப்பார்கள், முஸ்லீம்களை அநியாயமாக வெட்டி மாய்த்தார்கள். அதான் ரத்த ஆறுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது உண்மையிலே ஓடியது ஜெருசலத்திலே. இன்னைக்கு என்னவோ பெரிய சாந்தம், சாத்வீகம், நாங்கள் அன்பு போதிக்கிறோம், நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், உங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு கிறிஸ்தவ ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்களுடைய பின்னணி வரலாறு எடுத்து பார்த்தா இவங்கள மாதிரி கொடூர புத்தி கிடைச்ச வரலாறு கிடையாது. அவ்வளோ கொடூரமானவர்கள் கிறிஸ்தவர்கள். சிலுவை வைத்த வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும் எவ்வளவு கொடுற புத்தி பிடிச்சவன். இன்னைக்கு ஏதோ வெள்ள அங்கி போட்டுக்கிட்டு வெங்க வெள்ள கன்னியாஸ்திரி ட்ரெஸ் தூக்கி போட்டுக்கிட்டு ஏதோ ரொம்ப சாத்வீகமாக நடந்துட்டு இருக்கிறாங்க இவங்க. இல்லைன்னா இவங்களுக்கு வரலாறு மோசமான வரலாறு, கிறிஸ்தவருடைய வரலாறு அவ்வளவு கொடூரமான வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் இந்த கிறிஸ்தவர்கள். இவர்களால் கொல்லப்பட்ட முஸ்லீம்களும் யூதர்களும் ஏராளம் ஏராளம். அதில் என்ன வித்தியாசம்னா முஸ்லீம்களும் கொல்லப்பட்டார்கள், கிறிஸ்தவர்களும் கொல்லப்பட்டார்கள், முஸ்லீம்களும் கொல்லப்பட்டார்கள், யூதர்களும் கொல்லப்பட்டார்கள். முஸ்லீம்கள் அவர்களை எதிர்த்து போராடி கொல்லப்பட்டார்கள், கிறிஸ்தவர்களை எதிர்த்து சிலுவை போர்ல எதிர்த்து போராடி கொல்லப்பட்டார்கள். இந்த யூதர்கள் எப்படி சொன்னா ஓடி ஓடி போய் ஒளிஞ்சு பிடிச்சு பிடிச்சு கொல்லப்பட்டான், பிடிச்சு பிடிச்சு கொல்லப்பட்டான். இந்த யூதர்கள் கொல்லப்பட்ட வரலாறு பார்ப்போம்னால் அவ்வளவு கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் கிறிஸ்தவர்களால் யூதர்கள். அதாவது எப்படி சொன்னா வரலாறு எழுதுறாங்க கிறிஸ்தவர் நல்ல கத்திய சாண பிடிப்பானா, சாண பிடிச்சிட்டு வெட்டு நல்ல வெட்டு தானே பாக்குறதுக்கு அந்த யூதனை பிடிச்சிடுவா அப்படின்னு கழுத்த வெட்டுவானா, நல்லா வெட்டுது இப்ப போருக்கு. இப்படி தங்கள் சாணை பிடித்த கத்தியை கூர்பார்ப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தியது யூதருடைய கழுத்துக்களை. அப்படி அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களால். உலக வரலாறுல யூதர்கள் அழிப்புக்குள்ளானது கிறிஸ்தவர்களால். வரலாற்று ஆசிரியர் ஹண்டிங்டன் எழுதுறாரு, வரலாற்று ஆசிரியர் ஹண்டிங்டன் ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் கிறிஸ்தவர், அவர் எழுதுறாரு இதுவரை 5000 ஆண்டு வரலாற்றிலே, யூதர்களுடைய 5000 ஆண்டு சரித்திரத்திலே யூதர்கள் உலகத்திலே நிம்மதியாக வாழ்ந்தது 2-2 காலகட்டத்தில் தான், நிம்மதியாக வாழ்ந்தது 2-2 காலகட்டத்தில் தான். ஒன்று ஜெருசலத்தை ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி பிடித்து ஜெருசலத்திலே உமர் ரலியல்லாஹு ஆட்சி ஏற்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா கிலாபத்திற்கு கீழ் வாழ்ந்த யூதர்கள் வாழ்க்கையில் அவங்க சரித்திரத்திலே முதன் முதலாக நிம்மதியாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக சலாஹுதீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் அவர்கள் பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்த பொழுது அவருடைய கண்ட்ரோலுக்கு வந்த யூதர்கள் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஏன்னா சிலுவை யுத்தம், சிலுவை யுத்தம் கடைசியா சலாஹுதீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தலைமையேற்று நடத்திய பொழுது அவர்கள் முஸ்லீம்களை பாதுகாத்ததை விட யூதர்களை பாதுகாத்ததான் அதிகம். யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க சலாஹுதீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி, ஏ அநியாயமா நாங்க உங்களை போறோம், நான் உன எதிர்த்து சண்டை போடுறோம்பா, நாங்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களாக உங்களை ஏற்று சண்டை போடுறோம், நீ எங்களை வெட்டு அர்த்தம் இருக்குது போர். அவன் ஓடி ஒளியிறான், அவனை போய் வெட்டியடா பாவிங்களா, அவன் சண்டைக்கு வரமாட்டான், எங்களுக்கு சப்போர்ட்டாக வர மாட்டேங்கிறான், உனக்கு சப்போர்ட்டாக வர மாட்டேங்கிறான், தான் தப்பிச்சா போதும் எனக்கு சுயநலமாக இருக்கிறான், அந்த சுயநலவாதியை போய் வெட்டுற நீ என்று சலாஹுதீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். வரலாற்று ஆசிரியர் ஹண்டிங்டன் குறிப்பிடுகிறார் அவர்கள் 5000 வருட சரித்திரத்திலே யூதர்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்தது ஹதரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சியின் கீழும் சலாஹுதீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அடைக்கலத்தின் கீழும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் அவருடைய இதுவரை முஸ்லீம்களோட ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த போதும் அவர்கள் வாழ்க்கையில் மதினாவில் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். அதை யூதர்களே குறிப்பிடுறாங்க, நாங்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியின் கீழ் நிம்மதியாக வாழ்ந்தோம், ஆனாலும் அங்கேயும் ரசூலுல்லாஹி துரோகம் பண்ணான். ஒரு முறை பனு குறைதா கூட்டத்துக்கு ரசூலுல்லாஹி போயிருக்கிறாங்க ஒரு பேச்சுவார்த்தைக்காக வேண்டி, பனு குறைதாங்க யூதர்களுடைய குடியிருப்பு, அவங்க பேச்சுவார்த்தைக்கான போயிருக்கிறாங்க. போயிருக்கும்போது சகோதரர்களே பெருமானா சல்லல்லாஹு உட்கார்ந்துருக்குறாங்க ஒரு செவரோரமாக, தலைக்கு மேலே கல் பாறாங்கல் ரெடி பண்ணிட்டாங்க தள்ளி விட்டு ரசூலுல்லாஹ் கொல்றதுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபியே கிளம்புங்கன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஏன் கிளம்ப சொல்கிறான்னு தெரில, மேலே பாருங்கறாங்க, மேலே பார்க்குறாங்க ரசூலுல்லாஹ் நவர்றாங்க பாறாங்கல் ஒத்துன்னு வந்து விழுது. பெருமானா சல்லல்லாஹு பார்த்தாங்க இனிமேல் நம்பி பிரயோஜனம் இல்லை, பனு குறைதாக்கு அவகாசம் கொடுத்தாங்க இத்தனை நாட்களை ஊரோட்டு வெளியே கிளம்புங்க போங்க, உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுத்து எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களோடு இணங்கி போனாங்கடா யூதர்களை பார்த்து சொல்லுவாங்களா, யூதர்களே அரபுகள் வலிமையானவர்கள், அரபுகள் வலிமையானவர்கள், நீங்கள் அறிவாளிகள், இரண்டும் இணைந்தால் இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம், அரபுகளுடைய வீரமும் உங்களுடைய அறிவும் இணையுமேனால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஆசைப்பட்டாங்க, யூதர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன்னா இந்த யூதர்கள் நல்ல அறிவாளிகள், ஆனால் அந்த அறிவை பூரா வந்து குறுக்கோளில் பயன்படுத்தினான், அறிவை பூரா துரோகம் இழைப்பதிலும் அடுத்தவர்களுக்கு எதிராக திட்டமிடுவதிலும் அடுத்தவர்களை கவிழ்ப்பதற்காக சூழ்ச்சி செய்வதிலும் இப்படியே தான் அறிவை பயன்படுத்துவான். இன்னைக்கு வரைக்கும் யூதர்களுடைய குணம் அதுதான். அதனால சகோதரே துரிபத் அலைஹிம் தில்லா அவர்கள் மீது அல்லாஹ் அப்படியே சாட்டி விட்டான் இழிவையும் அசிங்கத்தையும் கேவலத்தையும். ஐனமா சுகிஃபு அவர் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு சகோதரர்களே அந்த யூதர்கள் இந்த இஸ்ரேலை அமைப்பதற்கு அவர்கள் செய்த சூழ்ச்சிகள், எத்தனையோ சூழ்ச்சிகள். இந்த யூதர்களுடைய இன்னொரு கெட்ட குணம், வரலாறு எழுதுறாங்க, உலகத்தில் எப்படி முதல் முதல் வட்டியை ஆரம்பித்து வைத்தது யூதர்களோ, வட்டி வியாபாரத்தை ஆரம்பித்து வச்ச யூதர்களோ, அதே மாதிரி லஞ்சம் என்ற ஒரு கேடுகட்ட காரியத்தை ஆரம்பித்து வைத்தது யூதர்கள் தான். தங்களுக்கு காரியம் ஆகணும்னு சொன்னால் எவ்வளவு கீழ்த்தரமாக வேண்டுமாலும் இறங்க தயங்க மாட்டார்கள். தங்களுக்கு காரியம் ஆகணும்னு சொன்னால் எவ்வளவு கீழ்த்தரமாக வேண்டுமானாலும். இதற்கு நீங்கள் இப்படி அதில் இந்த யூதர்கள் இப்படிலாம் இருப்பாங்களா, இவங்களை நாங்கள் பார்க்கணுமே, இவ்வளோ மோசமானவனா, இவனை கொஞ்சம் பார்க்கணுமே அப்படின்டா, இவனுடைய குளோனிங்கை, யூதர்களுடைய குளோனிங்கை பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம இந்தியாவில் உள்ள பிராமணர்களை பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள பிராமணர்களை பார்த்தீங்கன்னா யூதர்களை பார்க்க வேண்டியதில்லை. அவன்கிட்ட யூதர்கள்ட்ட உள்ள அத்தனை கெட்ட குணமும் இவர்களிடத்தில் உண்டு, இவர்களிடத்தில் உண்டு. ஏனென்றால் இவர்களுடைய ஆரிஜின், இவங்களுடைய ட்ரெடிஷன் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், மத்திய தரைக்கடல் பகுதியில் எங்கே யூதர்கள் வாழ்ந்தார்களோ அந்த மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து ஹைபர் போலின் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் ஆடு மாடலை ஓட்டிட்டு வந்தவங்க தான் இங்கே உள்ள பிராமணர்கள். அவங்கள்ட்ட உள்ள எல்லா குணங்களும் இவங்கள்ட்டே இருக்கும், பிராமணர்கிட்டையும். ஒரு சில உதாரணம் சொல்லுதான்டா, அவனும் அல்லாஹ் கொடுத்த அழகான மண் செல்வான் வானத்திலிருந்து பொறிச்ச இறைச்சியை கொடுத்தான், பறவையோட இறைச்சியை கொடுத்தான். அல்லாஹ் பொறிச்ச இறைச்சியில் பறவையோட இறைச்சி அல்லாஹ் கொடுத்தான். அது வேணான்ட்டு என்ன சொன்னா, மூசாவே எங்களுக்கு நான்வெஜ் வேண்டாம், கிஸ்ஸாயிஹா வ ஃபூமிஹா வ அதசிஹா வ பசலிஹா, வெள்ளரிக்காய், வெள்ளைப்பூண்டு, கீரை, பருப்பு, இந்த ஐட்டங்களாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டான். யார், யூதர்கள் கேட்டான். இன்றைக்கி அதே இவனு என்ன சொல்கிறான், நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது, வெஜிடேரியனாக சாப்பிடுங்க. ஒரு வகையில் நல்லதும் கூட உடம்புக்கு, அது வேறு விஷயம். ஒரு வகையில் உடம்புக்கு நான் வெஜிடேரியன் நல்லதும் கூட, ஆனால் நான்வெஜ் சாப்பிட்றது ஹராமுங்கிற அளவுக்கு கொண்டு வந்தான். பெரிய பாவம் நான்வெஜ் சாப்பிட்றது. இன்றைக்கி கோமாதா பிரியாணி அதிகமாக சாப்பிட்றது பிராமணன் தான். கோமாதா பிரியாணியை அதிகமாக சாப்பிட்றது யாரு, பிராமணர்கள் தான். அது வாஜ்பாய், ஆமாம், அவர் கோமாதா பிரியாணி ரொம்ப பிடிக்குமா வாஜ்பாய்க்கு. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி அவர்களுடைய கெட்ட குணங்கள், யூதருடைய கெட்ட குணங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. யார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள பிராமணர்கள்ட்ட. அருமை சகோதரர்களே, இதெல்லாம் எதுக்காட்டி சொல்கிறேன்னு சொன்னால், எதுக்காட்டி சொல்கிறேன்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் திரும்ப, குர்ஆனுங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமான வேதங்க, எவ்வளோ மதிப்பு முக்கிய வேதம் இது. அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் இந்த உலகத்தின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு அற்புதமான வேதம். அந்த வேதத்தில் இந்த யூதர்களுக்கு அல்லாஹ் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கான்னு சொன்னான், இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கான்னு சொன்னான். காரணம் சகோதரர்களே, அவர்களுடைய கெட்ட குணங்கள் நம்மகிட்ட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, கெட்ட குணங்கள் நம்மகிட்ட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹாவை இறக்குனான், எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்கள் அல்லாஹ் எங்கள் நேரான பாதையை காட்டு, சிராத் அல்லதீன் அன்அம்த அலைஹிம், அந்த நேரான பாதை யாருடைய பாதை தெரியுமா, யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை. கைரில் மகதூபி அலைஹிம் வலபாலின், உன்னுடைய கோபத்திற்குள்ளானவருடைய பாதையோ, வழி கெட்டவர்களுடைய பாதையோ அல்ல, உன்னுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களுடைய பாதை எங்களுக்கு காட்டு அப்படின்னு தினந்தோறும் ஒவ்வொரு வேளை தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் கட்டாயமாக ஓதுங்க அப்படின்னு நமக்கு கடமையாக்கப்பட்டுச்சு. சகோதரர்களே, இந்த ஆயத்துக்கு ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லும் சொன்னாங்க, கைரில் மக்தூபி அலைஹிம், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளானவர்கள் வாலின், வழிகட்டவர்கள். கோபத்திற்குள்ளானவங்க யாரு, வழிகட்டவர்கள் யாரு அப்படிங்கும் பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, கோபத்திற்குள்ளானவர்கள் என்பது யூதர்கள், வழிகட்டவர்கள் என்பது கிறிஸ்தவர்கள். அப்ப யூதர்களுடைய பாதையை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ், கிறிஸ்தவருடைய பாதையை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ் அப்படின்னு தினம் தினம் துவா செய்யுங்க, அல்லாட்ட கேளுங்க அப்படின்னு நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது என்றால், கட்டளை இடப்பட்டிருக்கிறது என்றால், இதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிங்க. யூதர்களுடைய ஆக்கிரமிப்பு நம்ம மேல எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி, ஏன் யூதர்கள் கோபத்துக்குள்ளானாங்க, ஏன் கிறிஸ்தவர்கள் வழிகட்டு போனாங்க. அருமை சகோதரர்களே, யூதர்களை பொறுத்தவர்களே, அவங்களுக்கு ஏன் அல்லாவுடைய கோபத்துக்குள்ளானாங்கன்னா, நல்ல அறிவு இருந்துச்சு. அல்லாவை பற்றி, மார்க்கத்தை பற்றி, தீன் அல் இஸ்லாத்தை பற்றி பெரிய அறிவாளிகள் யூதர்கள், நல்ல மார்க்கம் தெரிந்த மேதைகள் யூதர்களை பொறுத்த வரைக்கும், மார்க்கம் தெரிந்த மேதைகள், நல்ல மார்க்கம் தெரியும், வேதத்தை கரைச்சி குடிச்சிருப்பான். தோராங்கிற வேதத்தையும், தல்மூத், இப்போ தல்மூத் வேதத்தை பிடிச்சி கலைகிறாங்க, இந்த தல்மூதையும் தோராவையும் கரைத்து குடித்தவர்கள் யூதர்கள். கிறிஸ்தவ மாதிரி இப்படி நெஞ்சோடு அணைச்சி கலைய மாட்டான், ஏதோ பைபிள் அடிக்கிற மாதிரி அப்படியே விளங்கி வடிச்சிருப்பான். விளங்கி வச்சிருப்பான், அந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருப்பான். எந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் அவர்களை கண்டிச்சா பாருங்க. மசலுல் லதீன ஹம்மிலு தௌராத், மசலுல் லதீன ஹம்மிலு தௌராத், தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டு சும்மலம் யஹ்மிலுஹா, அந்த தௌராத்தை நல்ல விளங்கி நல்ல புரிஞ்சு நல்ல படிச்சு ஆனால் அதில் உள்ளதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அவர்கள் க மசலில் ஹிமாரி யஹ்மில் அஸ்வாரா, தன்னுடைய முதுகின் மீது பெரிய பெரிய கிரந்தங்களை சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள். அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்டிச்சு சொல்றான் பாருங்க வார்த்தை. இந்த யூதர்களை பத்தி இவங்களுக்கு தௌராத் கொடுக்கப்பட்டுச்சு, அப்படியே கரைச்சு குடிச்சான், அப்படியே விளங்கி வச்சிருந்தான். ஆனா இவனுடைய ஆணவம், நம்மளை விட்டு ஆள் இல்லை, நம்மளோட பெரிய ஆள் உலகத்தில் யாரும் கிடையாது, நம்ம தான் உலகத்தில் பெரிய ஆள் எல்லாம் அறிஞ்சவங்க என்று இவருடைய ஆணவம் அந்த தௌராத்தின் படி இவர்களை அமல் செய்ய விடவில்லை. அதனால் அல்லாஹ் என்ன சொல்றான், பொதி சுமக்கக்கூடிய கழுதைங்கிறான். அருமைக்குரியவர்களே, இவ்வளவு விவரம் தெரிஞ்சு வச்சிருந்த இந்த மக்கள் அமல் செய்யாதனால என்ன இருந்துச்சு, அவங்கள்ட்ட இல்ம் இருந்துச்சு, அறிவு இருந்துச்சு, ஆனால் அறிவிருந்தும் அவங்கள்ட்ட அமல் இல்லாதனால அல்லாஹ் அவர்களை மகதூப் அலைஹா ஆக்கணும், கோபத்திற்குள்ளானவர்கள், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளானவர்கள். அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்தது என்னன்னா, மக்களே என்னோட உம்மத்தினர்களே, நீங்களும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அமல் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் யூதர்களை போன்று, நீங்கள் யூதர்களை போன்று. எதை விளங்கிக் கொள்கிறோமோ, எதை தெரிந்து கொள்கிறோமோ, அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் நாம் அல்லாஹ்விடத்தில் உண்மையான மூமின்களாக ஆகும். தவிர நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறோம், நல்ல வாய்க்கிலேயே பேசுகிறோம், குரான் ஹதீஸ் பேசுகிறோம், ஹதீஸ் நம்பர் சொல்கிறோம், ஆயத்து நம்பர் சொல்கிறோம், நல்ல வியாக்கியானம் பேசுவோம், ஆனால் நம்மிடத்தில் அமல் இல்லை என்றால் அந்த குரான் ஹதீஸ்னாலேயோ அந்த ஆர்க்க அறிவினாலேயோ அந்த ஞானத்தினாலேயோ எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால் யூதர்கள் மக்தூபி அலைஹிம், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளானார்கள். ஆ, நசாராக்கள் ஏன் வழிகட்டு போனாங்க, ஏன் வழிகட்டு போனாங்க, அவங்க மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும்னே ஆசைப்படலை. நீங்கள் நம்மளை பல பேர் இருக்கிறோம், 27 பள்ளியாசலுக்கு போனோமா, வெள்ளை சட்டி கொடுத்துக்கிட்டு ஏதோ உட்காந்து கொஞ்சம் நேரம் பயான் கேட்டோமா, கொஞ்சம் நேரம் துவா கேட்டோமா, வந்தோமா, முடிஞ்சு போச்சு, இதோட அடுத்து 27 பார்த்துக்கலாம். ஏன் மார்க்கத்தை தெரிஞ்சு அபத்துக்கு அதெல்லாம் இப்போ வேண்டாம், வியாபாரத்துக்கு டைம் இல்லை, கடைக்கு சம்பாதிக்க டைம் இல்லை எனக்கு, இதில் பள்ளிவாசலுக்கு வேறு போகணுமா, 5 வேறு தொழுவணுமா, அப்புறம் கொஞ்ச நாள் தாடி வேறு வைக்கணுமா, அப்புறம் சதக்கா வேறு கொடுக்கணுமா, ஜக்காத் வேறு கொடுக்கணும், எதுக்கு இந்த வம்புலாம், பள்ளிவாசலுக்கு போனால் தான் இந்த பிரச்சனைலாம், 27 போயிட்டு இருந்தா போதும், முடிஞ்சு போச்சு. போன 27 ஒருத்தர் நண்பர் சொன்னார், அதுக்கு வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க 4-5 பேர், என்னங்க இந்த வருஷம் ஜோக்கு ரொம்ப கம்மிப்பா, வர்றது எதுக்காண்டி தான், அது வீட்டில் உட்காந்து ஏதாவது காமெடி படம் பார்த்துட்டு போயிடலாமே, எதுக்கு வரணும் சோதலே, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஏதோ பட்டுமடாமல் இருந்துட்டு போயிடலாம், மார்க்கத்தில் பட்டுமடாமல் இருந்துட்டு போயிடலாம். அருமை சகோதரர்களே, இந்த நிலை மாற வேண்டும். இது பட்டுமடாமல் இருக்கிற பாருங்க, அல்லாட மார்க்கத்தில் ஏதோ வந்தமா போனமா அப்படியே தயலைட்டா அப்படி இருந்துட்டு போயிடலாம், மார்க்கத்தில் ரொம்ப போயிடக்கூடாது. பள்ளிவாசல் உள்ள மெஹராபெல்லாம் போயிடக்கூடாது, அங்கே எல்லாம் பிடிச்சிப்பான், அங்கேயே நின்று தோதுட்டு அப்படியே ஓடி போயிடணும், வெளியே தோதுட்டு அப்படியே உள்ள போயிடும், வெளியே ஓடி போயிடணும், அப்படியே மெஹரா வரைக்கும் போய் முதல் சஃப் ரெண்டாவது சஃப்லாம் போனோம்னாக்கா எல்லாம் கையை பிடிச்சி உள்ள இழுத்துணும் நம்மளுங்க. சகோதரர்களே, இந்த குணம், இந்த கெட்ட குணம் நம்மில் மாறும் வரை நாம் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த யூதருடைய இறுதி காலம், யூதருடைய இறுதி காலம் எப்படி ஆகும்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் காசால அடிக்கிறான், பலஸ்தீன் மக்களை போட்டு அடிக்கிறான், கொத்து கொத்தா கொல்றாங்க, நேற்று வரைக்கும் 1000 பேர் ஷஹீதா இருக்கிறாங்க, அதில் பெரும்பாலும் பச்சை குழந்தைங்க, பச்சில குழந்தைகள். எதுக்குண்ணா சகோதரர்களே, நாம் நினைக்கிற அந்த காசால அடிக்கலாம் உதைக்கலாம்னு வருத்தப்படுறோம், ஆனால் அந்த மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அது ஒரு பொருட்டாவே நினைக்கல, பழகி போச்சு. நேற்று ஒரு பத்திரிகையில் வந்த ஆர்டிக்கல், இன்றைக்கி கூட அந்த ஆர்டிக்கல் தமிழில் ஹிந்து பேப்பரில் வந்திருக்குது, மேட்ஸ் கில்பர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நார்வே டாக்டர், 30 காசா மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. எப்போ போர் நடந்தாலும் சரி இவர் அங்கே போயிடுவார், போய் இலவசமாக அந்த மக்களுக்கு மருத்துவம் செய்வார். இவர் வந்து ஒரு இந்த மயக்க டாக்டர் சொல்லுவார், மயக்க டாக்டர், அந்த மக்களுக்கு ஆப்ரேஷன் இப்ரேஷன் இதெல்லாம் பண்ணுறவர். 30 அந்த மக்களுடைய காசாவுடைய மக்களை பார்த்துட்டு இந்த மேட்ஸ் கில்பர்ட் என்ற இந்த மருத்துவர், நார்வே நாட்டு ஒரு கிறிஸ்தவ மருத்துவர், இவர் எழுதியிருக்க ஒரு ஆர்டிகல் உலகத்தில் உள்ள எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது, நேற்று தமிழ் இன்னைக்கு தமிழில் ஹிந்து பத்திரிகையில் அதனுடைய டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்காங்க. அவர் சொல்கிறாரு, இவங்க அங்கே குண்டு வந்து விழுது, மக்கள் கூட்டம் கூட்டமாக செத்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் இந்த இஸ்ரேல் நினைக்கிற மாதிரி அந்த மக்களை ஒரேடி அழிச்சிட முடியாது. ஏனென்றால் அவங்களுடைய மன தைரியத்தை பார்த்து நானே அசந்து போயிருக்கேன் பல நேரத்தில். அந்த மக்களுடைய மன தைரியம், அந்த மக்களுடைய மன உறுதி, நிச்சயமா நமக்கு அல்லாஹ் உதவி செய்வான், இந்த யூதர்களுக்கு அழிவுதான் இறுதியில அப்படிங்கிறது அந்த மக்கள் உறுதியா இருக்கிறதுனால அதை பார்த்து நானே ஆடி போயிட்டேன். யார், ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த, நார்வே நாட்டை சார்ந்த மேட்ஸ் கில்பர்ட் என்ற அந்த டாக்டர் இன்னைக்கு கட்டுரை எழுதியிருக்காரு. உலகம் எல்லா பத்திரிகையும் வந்திருந்தார் எழுதின கட்டுரை. நேற்று வரைக்கும் அவர் நடந்தது சொல்றார், நேற்று ராத்திரி நடந்தது ரத்தமும் சதையுமா அள்ளிட்டு வர்றாங்க குழந்தைய. அந்த குழந்தையுடைய நெத்தியில ரத்தம் அடைஞ்சிட்டு இருக்கு. அந்த தாய் தைரியமா கொண்டு வர்றா அந்த குழந்தைய கட்டி அணைக்கணும் போல இருக்குது எனக்கு. அவங்களுடைய வீரத்தை பார்த்து, தைரியத்தை பார்த்துட்டு, இப்படிப்பட்ட வீரமும் இப்படிப்பட்ட தைரியம் இருக்கும் வரை நிச்சயமாக இவர்கள் யூதன் நினைக்கிற மாதிரி, இஸ்ரேல் நினைக்கிற மாதிரி ஒருபோதும் அவர்களை அழித்து ஒழிக்க முடியாது. புதுசு புதுசா அந்த மக்கள் முஜாஹித் புறப்பட்டுட்டே இருப்பாங்க. எதுக்கு சொல்றா சகோதரர்களே, நாங்கள் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எடுக்கிறதுனால நாலு அஞ்சு தடவை பலஸ்தீனுக்கும் பைத்துல் முக்கதீசுக்கும் போயிருக்கேன், அங்கே உள்ள மக்களை சந்திச்சிருக்கிறேன். கடைசி முறையாக ஒரு முறை போயிருக்கும் பொழுது, அப்போது எங்கள் கூட வந்த, நாங்கள் ஜியாரத்துக்கு போயிருக்கோம், எங்கள் கூட வந்த நண்பர் ஒருத்தர் அங்கே எங்களை பார்த்த உடனே சின்ன சின்ன பசங்களாம் ஒரு அஞ்சாறு பசங்க வந்துட்டாங்க, வெளிநாட்டுக்காரன் வந்திருக்காங்க, ஃபாரினர்ஸ் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பலஸ்தீன் மக்கள் எங்களை பார்த்த உடனே நீங்களாம் யார் எங்கன்னு சொல்லி கேட்டு எங்கள் கிட்ட வந்துட்டாங்க. அப்போ நம்ம நண்பர் பாக்கெட்டில் சாக்லேட் இருந்து சாக்லேட் அள்ளி எழுதி பசங்களுக்கு கொடுத்தாரு. பசங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டாங்க. அப்போ அந்த நண்பர் கேட்டார், அந்த பையன், சின்ன பசங்க ஒரு பையனை கூப்பிட்டு, எங்களோட இந்தியாவுக்கு வந்துருக்கியா? அப்போ அந்த பையன் கேட்ட, இந்தியாவில் என்ன இருக்குது? வா, நான் ஒன்று டாக்டராகவோ இன்ஜினியரோ ஆக்கிடுறேன், வா இந்தியாவுக்கு வா. யார், ஒரு ஆறு ஏழு வயசு பையன். அப்போ அந்த பையன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உங்கள் இந்தியாவுக்கு வந்தால் டாக்டர் ஆக்குவீங்க, இன்ஜினியர் ஆக்குவீங்க, ஆனால் இங்கே இருந்தால் எனக்கு அடுத்த வருஷமும் அதுக்கு அடுத்த வருஷமும் சகாத்து கிடைக்கும், அது உங்கள் இந்தியாவில் கிடைக்குமா அப்படின்னா. இப்படி அந்த மக்கள் சகோதரர்களே வீரத்தின் விளைநிலங்களாக, சகாதத்தில் லட்சிய வேட்கை கொண்டவர்களாக, சின்ன பிள்ளை ஆறு வயசு பையன். அந்த பையன் சொல்றான், இங்க இருந்தா எங்களுக்கு அடுத்த வருஷமா அதுக்கு அடுத்த வருஷமா சகாதத்து கிடைக்கும். அப்புறம் நாங்க ஒரு இடத்துல போய் தொழுவு போனோம், தொழுவு போனா இஷா வக்து முடிஞ்சு போச்சு, பள்ளியாசல பூட்டிட்டாங்க. அப்போ நாங்க ஒரு அஞ்சாறு பேர் போனோம். அங்க இருந்த ஒருத்தர் என்ன பண்ண, எங்க வீட்டுல தொழுங்க வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல அவங்க வீட்டுக்கு கூட்டு போனார். ஒரு பலஸ்தீன் முஸ்லீம், பெத்லஹேம்ல நடந்தது, வீட்டுக்கு கூட்டு போனாரு. எங்களுக்கு யாருனே தெரியாது, எங்களை உட்கார வச்சு டீலாம் கொடுத்தாரு, பிஸ்கட்லாம் கொடுத்தாரு. ஒரு சின்ன வீடு பாவம், ஏழ்மையான வீடு, சின்ன வீடு, அங்கே உட்காந்து டீலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் உள்ள சின்ன பையன் சொல்கிறான், என் கூட படிக்கிறேன் இன்னொரு பையன் பேரை சொல்லி அந்த பையன் இன்னைக்கு ஷைதாயிட்டான், ஏதோ என்னவோ சாதாரண ப்ரொமோஷன் ஆன மாதிரி சொல்கிறான், அந்த பையன் ஷைதாயிட்டான். எப்படி செய்தானா, அந்த இவங்க அந்த செவரு கட்டுறாங்கல்ல அவங்க மேலே அந்த பசங்க கல்லால் அடித்தானுங்க, அவன் துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டான். இது அவர்களுக்கு அன்றாட நிகழ்வாய்ப்போச்சு, அன்றாட நிகழ்வாய்ப்போச்சு. அங்குள்ள யூதர்கள், இஸ்ரேலில் இன்னைக்கு வசிக்கக்கூடிய யூதர்கள் சகோதரர்கள் எந்த மனநிலத்திலும் இருக்கிறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நூத்துக்குழு நம்புறாங்க. என்ன நம்புறாங்க, ஒரு காலம் வரும், இந்த முஸ்லீம்கள் நம்மை அடித்து விரட்டுவார்கள், நம்மை துரத்துவார்கள், இந்த இஸ்ரேலில் இருந்தும் நாம் விரட்டப்படுவோம் அப்படிங்கிற அச்சத்தோடு தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இருக்கிற வரைக்கும் சுரண்டுவோம், அது எப்போ நடக்குது அப்போ நடந்து போட்டோம், இருக்கிற வரைக்கும் சுரண்டுவோம். இந்த மனநிலையில் தான் அங்குள்ள யூதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அருமை சகோதரர்களே, இந்த எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாரிக்கத்துல் குப்ரா, மாரிக்கத்துல் குப்ரா ஒரு பெரிய போர் நடக்கும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நேரத்தில் யூதர்களும் முஸ்லீம்களும் போர் நடக்கும் பொழுது முஸ்லீம்கள் யூதர்களை விரட்டி விரட்டி வெட்டுவார்கள். எப்படி எல்லா இடத்துலையும் யூதர்கள் விரட்டப்பட்டார்களோ, அவர்கள் செய்த இந்த கொடூரங்கள், அவங்க செய்த இந்த அநியாயம், இன்னைக்கு பண்ற பாவங்கள், இந்த அனைத்துக்கும் சேர்த்து ஒரு காலம் வரும், விரட்டி விரட்டி வெட்டுவார்கள். அந்த நேரத்தில் யூதர்கள் ஒவ்வொரு மரத்துக்கு பின்னாலும் பாறைகளுக்கு பின்னாலும் போய் அடைக்கலம் தேடுவார்கள். அது பின்னால் ஓடி ஒளிவான், நம்ம எப்படியா தச்சிட மாட்டோமாண்டு. அப்ப அந்த மரங்களும் பாறைகளும் கூட பேசும், யா முஸ்லீம் தால் வரா யஹூதி நுக்துலுஹு, இங்கே வா, எனக்கு பின்னால் யூதர் ஒளிஞ்சிருக்கிறான், அவனை வெட்டு என்று மரங்களும் பாறைகளும் பேசும். இல்லா ஷஜரத்தில் கரக்காது, கரக்காது என்ற முள் மரத்தை தவிர அந்த மரம் மட்டும்தான் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல ஒரு யூத பெண் அமைச்சர்கிட்ட கேட்கிறாங்க, இப்படி ஒரு நபிகள் நாயகத்துடைய முன்னறிவிப்பு இருக்கிறதா முஸ்லீம்கள் நம்புறாங்களே, நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்கிறாங்க. சமீபத்தில் யூதா பெண் அமைச்சர்கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்கிறாங்க, நீங்கள் நம்புறீங்களான்னு. அந்த பொம்பளை சொல்றா, நாங்கள் நம்புகின்றோம், இப்படி நடக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். அப்போ அந்த ரிப்போர்ட்டர் கேட்கறாங்க, எப்போ நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ குடியரசுக்கு நடக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. ஒரு கால் இப்படி இருக்கலாம், ஜும்மாவுக்கு வரக்கூடிய முஸ்லீம்கள் ஃபஜ்ருக்கு வரும்பொழுது இது நடந்தால் நடக்கலாம். ஜும்மாவுக்கு வருவதை போன்ற ஒரு கூட்டம் ஃபஜ்ருக்கு வருமையினால் அப்போ இது நடந்தால் நடக்கலாம். யார் சொல்றா? யூத பெண் அமைச்சர் சொல்றா. அருமை சகோதரர்களே, நடக்கலாம் இல்லை, சத்தியமாக நடக்கும். ஆனால் நடப்பது யாருடைய கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. தஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் அய்தின் நாஸ். இந்த பூமியிலும் கடலிலும் திடலிலும் ஃபசாதுகள் மிகைத்து விட்டன. எதனால்? மனிதர்கள் அவருடைய கரங்களால் செய்த பாவங்களினால். அருமை சகோதரர்களே, மூமின்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லாரும் தான் பாவம் செய்யறான். முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, காஃபிர்களும் பாவம் செய்யறான், கிறிஸ்தவனும் பாவம் செய்யறான், எல்லாரும் பாவம் செய்யறான். ஆனால் மற்றவருடைய பாவத்தை அல்லாஹ் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை. மூமின்களுடைய பாவத்தை மட்டும்தான் அல்லாஹ் பொருட்டாக எடுத்துக்கொள்கின்றான். ஏன்? மூமின்கள் தான் அவனுக்கு பொருட்டு, மூமின்கள் தான் அவனுக்கு முக்கியம். அதனால ஒரு கிறிஸ்தவன் 1000 தப்பு செஞ்சாலும், யூத 1000 பாவம் செஞ்சாலும், இந்துக்கள் 1000000 பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் பொருட்படுத்த போறதில்ல. ஒரு முஸ்லீம் ஒரு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் ஜீரணிக்க மாட்டான், அல்லாஹ் சகிச்சு கொள்ள மாட்டான். உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒரு பஸ்ல போறோம், பஸ்ல 50 பேர் இருப்பாங்க பிரயாணிகள், 50 பேர் தூங்குறாங்க, 50 பேர் தூங்குறாங்க. ஆனா டிரைவர் மட்டும் முடிச்சிருந்தா போதும், பஸ் போக வேண்டிய இடத்துக்கு ஒழுங்கா போயிடும். 50 பேர் உஷாரா முடிச்சிட்டு இருக்கான், டிரைவர் மட்டும் தூங்குறான், எல்லாரும் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவாங்க. இந்த முஸ்லீம்களை பொறுத்த வரையில இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய டிரைவர்கள் இவர்கள், ஓட்டுநர்கள் இவர்களை வைத்துத்தான் அல்லாஹ் தீர்மானிக்கின்றான். இவருடைய அமல்களை வைத்துத்தான் ரப்பல் ஆலமீன் நல்லது நடக்கணுமா கெட்டது நடக்கணுமா உலகத்தில் தீர்மானிக்கின்றான். அருமை சகோதரர்களே, என்றைக்கு சஹாபாக்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து, எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து, அல்லாமே தவக்கல் வைத்து, அல்லாமே உறுதி வைத்து அல்லாவுடைய மார்க்கத்துக்காக போராடினார்களோ, ரப்பல் ஆலமீன் வானத்திலிருந்து மலக்குகளை இறக்கி அல்லாஹ் உதவி செய்தான். வானத்திலிருந்து மலக்குகளை இறக்கி அல்லாஹ் உதவி செய்தான். என்றைக்கு இந்த முஸ்லீம்களிடத்திலே, முஸ்லீம் சமுதாயத்திலே தக்வா குறுகி போச்சோ, இறை அச்சம் மறைஞ்சு போச்சோ, அல்லாம நம்பிக்கை போயிடுச்சோ, அருமை சகோதரர்களே, இங்கே நாம் தினம் தினம் காஃபிரிடத்திலும் எதிரிடத்திலும் உதை வாங்கி சாகக்கூடிய நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏத்தியாளன் நாசி ஜமானுன், ஒரு காலம் வரும், பல நாள் பட்டினி கிடந்த, பல நாள் பட்டினி கிடந்தவன் எப்படி உணவு தட்டை நோக்கி வேகமாக பாய்வானோ அந்த மாதிரி எதிரிகள் உங்களை நோக்கி வேகமாக பாய்ந்து வருவார்கள். எதிரிகள் உங்களை அழிப்பதற்காக வேகமாக பாய்ந்து வருவார்கள். எப்படி பாய்ந்து வருவான்? சும்மா யோசிச்சு நிதானமான வரமாட்டான். எப்படி வருவான்? பல நாள் பட்டினி கிடந்து அவனை திடீர்னு சாப்பாடு திறந்து விட்டா எப்படி ஓடி வருவான்? அந்த மாதிரி ஓடி வருவார்கள். நபி சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, அல் அகல்லியத்தின் ஃபீனா யார சொல்லலா, யார சொல்லலா? அந்த காலத்தில் நாங்கள் என்ன ரொம்ப மைனாரிட்டியா இருப்போமா, சிறுபான்மை மக்களா இருப்போமா, எங்களுக்கு கேட்கறது ஆள் இருக்காதா? பெருமானா சொல்லலாம் சொன்னாங்க, இல்ல, புது வெள்ளத்திலே புரண்டு வரக்கூடிய நுரையை போன்று நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். புதுசாக வெள்ளம் வரும்போது எப்படி அது எல்லாத்தையும் அள்ளி கட்டிட்டு வருமோ, நுங்கு நுரையுமா, அந்த மாதிரி புது வெள்ளத்தில் வரக்கூடிய நுரையை போன்று நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். ஏன் இருந்து ஏன் எங்களை அடிக்கிறாங்க? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்கிட்ட குவான்டிட்டி இருக்கும், குவான்டிட்டி குவாலிட்டி இருக்காது. குவான்டிட்டி இருக்கும், எக்கச்சக்கமாக இருப்பீங்க. இந்தியாவில் இத்தனை கோடி முஸ்லீம்கள், அமெரிக்காவில் இத்தனை கோடி முஸ்லீம்கள், ஸ்ரீலங்காவில் இவ்வளோ, ஆப்கானிஸ்தானில் இவ்வளோ, எல்லாம் குவான்டிட்டி இருக்கும், ஆனால் குவாலிட்டி இருக்காது. ஹப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தின் மீது வெறுப்பு, உலகத்தின் மீது பேராசையும் மரணத்தின் மீது வெறுப்பும் உங்களுக்கு வந்துவிடும். உலகத்தின் மீது பேராசையும் மரணத்தின் மீது வெறுப்பும். அருமை சகோதரர்களே, அப்பனா என்ன அர்த்தம்? மரணத்தின் மீது வெறுப்பு வச்சுன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நாம உலக மோகத்தில் மூழ்கி கிடக்கிறோம், உலகமே சாசுவத நினைக்கிறோம், உலகமே நமக்கு திருப்தி நினைக்கிறோம், உலகத்திலே எல்லாமே நடந்து நினைக்கிறோம். இல்லை சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையிலே உலக வாழ்க்கை என்பது நாம் ஒரு வழிபோக்கர்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய நிழலை போன்று. நபிசுல்லாஹ் சொல்றாங்க, உலக வாழ்க்கை ஒரு மூமினுக்கு ஒரு வழிபோக்கன், ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு மரம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அவ்வளவுதான். அந்த ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல எனக்கு சுகமான பெட் வேணும், நல்ல தலகாணி வேணும், நல்ல டாய்லெட் வேணும், இதெல்லாம் எதிர்பார்ப்போமா? ஒரு வழிபோக்கன் மரத்தடியில் ரெஸ்ட் எடுக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு மூமின் உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, சிம்பிளான வாழ்க்கை, அவனுடைய நோக்கம் முழுவதும் ஆகரத்தை நோக்கி, அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஆகரத்தை நோக்கி, மறுமையை நோக்கி, இந்த எண்ணத்திலே ஒரு மூமின் வாழ்வானையானால் நிச்சயமாக அவன் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெறுவது மட்டுமல்ல, உலகத்திலும் துன்யாவிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாபெரும் வெற்றியை அந்த முஸ்லீமுக்கு கொடுப்பான். ஆனால் இன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட அது மிஸ்ஸிங் ஆகி போச்சுங்க. இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு அது கிடைக்காம போயிடுச்சு. இறையச்சம், தக்வா, ஆகரத்து மீது நம்பிக்கை, அல்லாஹ் மீது வெறி, அல்லாஹ் மீது ஆற்றல், அல்லாஹ்வுடைய ஆர்வமான, அல்லாஹ் மீது கொண்ட உறுதியான நம்பிக்கை, இது எல்லாமே நீங்க முஸ்லீம்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அதனுடைய விளைவு சகோதரர்களே, கண்ட கண்டவர்கள் எல்லாம் முஸ்லீம்களை தாக்கக்கூடிய மோசமான நிலையை பார்க்கின்றோம். இன்னைக்கு பலஸ்தீன்ல கசாவில் நடக்கக்கூடிய இந்த அத்தனை அநியாயங்களுக்கு காரணம் உலகளாவிய முஸ்லீம்கள் அவருடைய கரங்களால் செய்த பாவங்கள் தான் காரணம். நம்முடைய பாவங்களை விட்டு விலகி தௌபா செய்து அழுது மன்றாடி ரப்பல் ஆலமீனே இந்த ரமலானிலிருந்து எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கூடிய அல்லா, இதுவரை செய்த பாவங்களை மன்னித்துவிடிய அல்லா, இனிமேல் உண்மையான மூமினாக வாழக்கூடிய தௌஃபீக் கூடிய அல்லா என்று அல்லாவிடத்தில் நாம் அழுதறது கேட்போம். எனால் அருமைச்சுக்குரியவர்களே, ரப்பல் ஆலமீனுடைய உதவி வெகு தூரத்தில் இல்லை. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி அது மிக மிக விரைவாக இருக்கிற ரப்பல் ஆலமீன் சொல்றானே, அந்த உதவி ரெடியா இருக்குது, அல்லாஹ்வுடைய உதவி ரெடியா இருக்குது. ஏன் இறங்கல? அது இறங்குவதற்கான சூழ்நிலை நாம் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. அந்த என்ன சூழ்நிலை? அது மூமின்களுடைய ஈமானுடைய சூழ்நிலை, மூமின்களுடைய தக்வாவுடைய சூழ்நிலை. ஏன்னா இன்னைக்கு சகோதரர்களே, இந்த யூதர்கள் அவங்க நினைக்கிறாங்க, நம்ம கை ஓங்கிடுச்சு, நம்ம கை மிகச்சிருச்சு, என்னவனா செய்யலான்னு சொல்லி. இல்ல, இந்த யூதர்களை பொறுத்தவரையிலே யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை போன்றவர்கள் இவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா இடத்திலும் வியாபிச்சிருவாங்கன்னு சொல்லி, அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை போன்றவர்கள் யூதர்கள். அப்படி நான் இன்னைக்கு காலையில் ஜும்மால கூட சொன்னேன், இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் எப்படி எல்லா இடத்திலும் விரைவிடுவார்களோ அதுபோன்று இந்த யூதர்களுடைய செயல்கள், யூதர்களுடைய தயாரிப்புகள் எல்லா இடத்திலும் மிகச்சிருச்சு, எல்லா இடத்திலையும். இன்னைக்கு பாருங்க, நான் காலையில் சொன்ன பாருங்க, ஜும்மால ஒரு பெப்சி கோகோ கோலாவை பற்றி தெரியாத ஒரு முஸ்லீம் உலகத்தில் யாருக்கும் முடியாது. எந்த அளவுக்கு குறிப்பாக அரபு நாடுகளை, அரபு நாடுகள் இந்த யூதர்கள் எந்த அளவுக்கு அடக்கி வச்சிருக்கான்னு சொன்னா, அவனிடத்திலிருந்து ஒரு லிட்டர் பெட்ரோலை வாங்கிட்டு அதுக்கு வர ஒரு லிட்டர் பெப்சியை கொடுக்குறான். ஒரு லிட்டர் பெட்ரோலை வாங்கிட்டு, அல்ல ஒரு பேரல் பெட்ரோலை வாங்கிட்டு ஒரு லிட்டர் பெப்சியை கொடுக்குறான். எந்த அளவுக்கு அரபுகளை அடிமையாக்கி வச்சுட்டா, இன்னைக்கு அரபுகளுக்கு ஒரு ரொட்டி துண்டு, ஒரு ரொட்டி துண்டு அவனுடைய தொண்டைக்குள்ள இறங்காது பெப்சி இல்லாம. ஒரு சின்ன கோழி இறைச்சி துண்டு அவன் தொண்டைக்குள்ள இறங்காது பெப்சி இல்லாம, கொக்கோ கோலா இல்லாம. அந்த அளவுக்கு பெப்சிக்கும் கொக்கோ கோலாவுக்கும் அவர்களை அடிமையாக்கி வைத்து விட்டார்கள். அல்லாமா யூசுப் அல் கர்தாவி தாமத் பரக்காத்துக்கும் அவர்கள், கத்தாரில் பெரிய ஆளும், இன்னைக்கு இன்டர்நேஷனல் பெரிய ஸ்காலர், அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஒரு பெப்சி வாங்குவீர்கள் என்றால் அங்கே பலஸ்தீனிலே ஒரு முஸ்லீமை கொள்வதற்கு யூதருக்கு குண்டு வாங்கி தருவீங்க, ஒரு கொக்கோ கோலா வாங்குவீர்கள் என்றால் அங்கே பலஸ்தீனில் முஸ்லீம்களை கொள்வதற்கு ஒரு தோட்டா வாங்கி கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய பெப்சியும் நீங்கள் குடிக்கக்கூடிய கொக்கோ கோலாவும் அது யூதர்களுடைய இராணுவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய தோட்டாக்கள் அதுகள் அப்படின்னாங்க. உண்மை இது, யதார்த்தம். அது மாதிரி பெப்சி கொக்கோ கோலா என்பது உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்றேன். அதே மாதிரி KFC யூதருடைய தயாரிப்பு, நோக்கியா போனு யூதருடைய தயாரிப்பு. இன்னைக்கு நாம ஒரு காலத்துல பெருநாள் வந்தா, பண்டிகை வந்தா, சின்ன சின்ன கடைகளை எடுத்ததெல்லாம் இப்ப ஃபேஷன் மாறி போச்சு. பெரிய பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போனோம், அந்த ஷாப்பிங் மால்ல பார்த்தா பிராண்டட் ஐட்டம்ஸ், பிராண்டட்ல பெரும்பாலான பிராண்டட் யூதர்களுடையது, பெரும்பாலான பிராண்டட் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர். நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்னைக்கு இந்த பவர் பாயிண்ட் போட்டு காட்டும் பொழுது அதுல இதையும் போட்டு காட்டுறேன், எந்தெந்த ஐட்டங்கள் எந்தெந்த பிராண்டட் எல்லாம் வந்து யூதர்களுடையதுன்னு சொல்லி. ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு யூதனும், எந்த ஒரு யூதனும் முஸ்லீம் மாதிரி கிடையாது. அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் ஒரு பெரும் பகுதியை பலஸ்தீன மக்களை அழிப்பதற்கென்றே பயன்படுத்துகின்றான். ஒவ்வொரு யூத கம்பெனியும், அவன் நோக்கியாவா இருக்கட்டும், மார்க் அண்ட் ஸ்பென்சரா இருக்கட்டும், அல்லது நெஸ்லேவா இருக்கட்டும், அல்லது KFCயா இருக்கட்டும், அல்லது கொக்கோ கோலாவா இருக்கட்டும், அல்லது பெப்சியா இருக்கட்டும், இவர்கள் அத்தனை சகோதரர்களே யூதருடைய ப்ராடக்ட்கள். இதை பயன்படுத்துறவங்க யார்? முஸ்லீம்கள். முஸ்லீம்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருள் முஸ்லீம்களை அழிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதனால இந்த நேரத்தில் நம்ம நினைக்கலாம், நம்ம ஒரு கொக்கோ கோலா குடிக்காதனால அவன் கொக்கோ கோலா கம்பெனி மூடிட போறானா, நம்ம ஒரு பெப்சி குடிக்காதனால பெப்சி கம்பெனி இழுத்து மூடிடுவானா, நம்ம ஒரு ஆள் மார்க் அண்ட் ஸ்பென்சர்ல சட்டை எடுக்காதனால மார்க் அண்ட் ஸ்பென்சர் இழுத்து மூடிடுவானா, நம்ம முஸ்லீம்கள் 10 நோக்கியா போன் வாங்காதனால நோக்கியா கம்பெனி இழுத்து மூடிடுவானா நினைக்கலாம் சகோதரர்களே. ஆனால் இது ஈமானுடைய உணர்வோடு சம்பந்தப்பட்டது, ஈமானுடைய உணர்வோடு சம்பந்தப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு கங்கத்தில் தூக்கி போடும் பொழுது ஒரு சின்ன சிட்டுக்குருவி வரலாறுல வருது, ஒரு சின்ன சிட்டுக்குருவி தன்னுடைய அந்த சின்ன அழகால, அந்த சிட்டுக்குருவி அழகு எவ்வளவு பெருசா இருக்குங்க, 4 லிட்டர் தண்ணி பிடிக்குமா, அது 2 டிராப்ஸ் கூட பிடிக்காது தண்ணி. அந்த சின்ன சிட்டுக்குருவி அந்த அழகால 2 சொட்டு தண்ணியை கொண்டு போய் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஊத்திச்சான் அந்த நெருப்புல. எந்த நெருப்பு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கைகளில் போட்ட இரும்பு கம்பிலாம் உருகி போற அளவுக்கு நெருப்பு. அந்த நெருப்பை அணைப்பதற்கு ஒரு சிட்டுக்குருவி சின்ன அலகுகளை கொண்டு போய் தண்ணி கொண்டு ஊத்திச்சான். மலக்குமாரில் சிட்டுக்குருவி கேட்டாங்களாம், நீ இந்த தண்ணியை கொண்டு போய் ஊத்துறியே, இது ஊத்தினா அது அணைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி அந்த குருவி பதில் சொல்லிச்சான், நான் அணையறதுக்காண்டி ஊத்துல, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்கிட்ட கேட்பான், என்னுடைய நபியை நெருப்பிலே போட்டார்களே, உன் தரப்பில் என்ன முயற்சி பண்ண தடுக்கிறதுக்கு, உன்னுடைய தரப்பில் நீ தடுப்பது என்ன முயற்சி பண்ண. அந்த விசாரணைக்கு பதில் சொல்ல தான் நான் செஞ்சேன் அப்படின்னாங்களா, அந்த குருவி சொல்லிச்சான். வரலாறுல வருது அருமை சகோதரர்களே. அதே போன்று அந்த குருவி செய்யக்கூடிய சின்ன முயற்சியாக நாம் செய்வோம், ஈமானிய உணர்வோடு செய்வோம், இன்றிலிருந்து முடிவு கட்டுவோம், இந்த யூத ப்ராடக்ட்களை யூத தயாரிப்புகளை முழுமையாக பாய்காட் பண்ணுவோம், இன்ஷா அல்லாஹ் முழுமையாக ஒதுக்குவோம். அல்லாஹ்விடத்திலே பைத்து நம்முடைய புனிதமான பள்ளிவாசலிலே லைலத்துல் கத்ர் இரவில் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் சத்தியம் செய்வோம், யா அல்லாஹ் இந்த ஹராமான கொக்கோ கோலாவோ ஹராமான பெப்சியோ ஹராமான கேஎஃப்சியோ இனிமேல் பயன்படுத்த மாட்டேன், அந்த பக்கம் போமாட்டது சத்தியம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ், செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அருமை சகோதரர்களே, இது நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டது, நம்முடைய இறைச்சத்தோடு சம்பந்தப்பட்டது. குறைந்தபட்சம் நம்முடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் இது. எல்லாவற்றுக்கும் மேலாக ரப்புல் ஆலமீன் சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், எந்த ஒரு சமுதாயமும் தங்களை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். நாம் நம்மை மாற்றாத வரை, நம்முடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளாத வரை, நம்முடைய பாவங்களிலிருந்து தௌபா செய்யாத வரை, நம்முடைய நாசமாப்பன வட்டியிலிருந்து வெளியே வராத வரை, நம்முடைய கேடுகட்ட யூத கலாச்சாரங்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதிலிருந்து வெளியேறாத வரை, நம்முடைய மற்றமற்ற எத்தனை ஹராமான காரியங்கள், எத்தனை மார்க்கத்துக்கு புறமான காரியங்கள் நாம் அப்படியே மூழ்கி கிடக்கின்றோமோ அதிலிருந்து வெளியேறாத வரை அல்லாஹ்வுடைய உதவியை நாம் பார்க்க முடியாது. அல்லாஹ் தன்னிலை மாற்றிக்கொள்ள மாட்டான். அருமை சகோதரர்களே, இதையே நாம் லைலத்துல் கத்ருடைய செய்தியாக எடுத்துக்கொண்டு நாம் வருங்காலத்திலே இதுவரை எப்படி இருந்தோமோ, பள்ளிவாசல் தொடர்பு இல்லாதவர்களாக, தொழுகை வணக்கம் இல்லாதவர்களாக, இஸ்லாத்திலே பட்டு படாதவர்களாக எப்படியோ இருந்திருக்கலாம், இனி வரும் காலங்களிலே அல்லாஹ் ஒரு உண்மையான மூமினாக இருப்பேன். ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய இயற்கை குணம் என்ன தெரியுமா, எல்லா பொருட்களும் அழித்தால் அழிந்துவிடும், இஸ்லாம் மட்டும்தான் அழிக்க அழிக்க வளரும். அல்லாமா இக்பால் அவர்கள் சொல்லுவாங்க, இஸ்லாம் ஜிந்தா ஹோத்தாக ஹர் கர்பலே கே பாத், ஒவ்வொரு கர்பலாவுக்கு பிறகுதான் இஸ்லாம் உயிர்ப்பித்து எழும். இஸ்லாத்தை வளர்ப்பதிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு எவ்வளவு பங்கு இருந்ததோ, ஹதரத் உமர் ரலியல்லாஹு எவ்வளவு பங்கு இருந்ததோ, ஹதரத் உஸ்மானிய கனி ரலியல்லாஹு எவ்வளவு பங்கு இருந்ததோ, ஹதரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு எவ்வளவு பங்கு இருந்ததோ, மற்ற சஹாபாக்களுக்கு இஸ்லாத்தை வளர்ப்பது எவ்வளவு பங்கு இருந்ததோ, அவ்வளவு பங்கு அபூ ஜஹலுக்கும் அபுலஹபுக்கும் இருந்தது. அல்லாமா இக்பால் சொல்லுவாங்க, ஏன் அவர்கள் இப்படி எதிர்ப்பை காட்ட காட்டத்தான், அபுலஹப் எதிர்ப்பை காட்ட காட்ட, அபூஜஹல் எதிர்ப்பை காட்ட காட்ட, உத்பா எதிர்ப்பை காட்ட காட்ட, ஷைபா எதிர்ப்பை காட்ட காட்ட, சஹாபாக்களுக்கு ஈமான் வலுப்பெற்றது, அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட சோதனைகளும் இப்படிப்பட்ட கஷ்டங்களும் உலகளாவிய அளவிலே அல்லாஹ் ஏற்படுத்துவது நமக்கு இஸ்லாத்தோடு பூரணமான தொடர்பு வர வேண்டும் என்பதனால்தான். அல்ஹம்துலில்லாஹ், அதில் நம்ம எந்த விதமான நம்ம ஒன்றும் சோரம் போயிடலை, எந்த விதமான தப்பும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இஸ்லாத்தை பார்த்தால் முதியவர்கள், நடுத்தர வயதினர், இளைஞர்கள், மூன்று பகுதியாக பிரிக்கலாம். இதில் இளைஞர்கள் மாஷா அல்லாஹ் இஸ்லாத்தின் மீது நல்ல தீவிரமாக இருக்கிறார்கள். நடுத்தர வயதினர்களை விட நடுத்தர வயதினர்கள் கூட அவங்க இளமை பருவத்தை தாண்டி ஏனோ தானோ ஏதோ சம்பாதிச்சமா தொழுதமா இப்படிதான் இருக்கிறாங்க. ஆனால் இளைஞர்கள்ட்ட மாஷா அல்லாஹ் நல்ல இஸ்லாத்தை பற்றி ஆழமான ஈடுபாடு வந்திருக்கிறது, இஸ்லாத்தை பற்றி ஆழமான தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது, அல்லாஹோடு தொடர்பு வைக்க வேண்டும், மறுமைக்காண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட வந்திருக்குது. ஒரு காலத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளை திருத்தியது போக இப்பொழுது பிள்ளைகள் பெற்றோர்களை திருத்துகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். இது ரப்பல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். இந்த நிலை கண்டிப்பாக நீடிக்கும், கண்டிப்பாக இன்னும் வளரும், இன்னும் ஆழமான ஈமானுடைய இஸ்லாத்தை பற்றி ஏற்படும், நிச்சயமாக எதிர்காலம் இஸ்லாத்திற்கு வெற்றிகரமாக அமையும், ரப்புல்லாஹ் வெற்றிகரமாக ஆக்கி கொடுப்பான். எப்பொழுது நம்முடைய அமல்களை சரி செய்யும் பொழுது வல்ல ரப்புல்லாஹ்மீன் திருந்தி புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வானாக. அவனோடு ரப்புல்லாஹ்மீன் நெருக்கமான தொடர்பு கொள்ளக்கூடிய மக்களாகவும், அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை கேட்டு பெறக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். பெண்கள் தரப்பிலிருந்து வந்த ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நம்முடைய லைலத்துல் கத்ருடைய அமல்களில் திக்ர் மஜ்லிஸ் இன்ஷால்லாஹ் ஆரம்பமாகும். அதற்கு பிறகு திக்ர் மஜ்லிஸை தொடர்ந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இன்னைக்கு இருக்குது.